சுவே என்ற செல்வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ற நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்ற துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் நீ எங்க இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய் துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ற நீ எங்க இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி செல்வ